ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂ ಭುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹದಸ್ತರಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋ ಶ್ರದೇಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ಯೋಂತ ಪ್ರವಿಶ್ಯ ಮಮ ವಾಚಮಿಮಾಂ ಪ್ರಸೂಕ್ತಾಂ ಸಂಜೀವಯತ್ಯ ಕಿಲ ಶಕ್ತಿಧರಸ್ವತಾಂನಾ ಅನ್ಯಾನ್ ಸಹಸ್ತಚರಣ ಶ್ರವಣತ್ವಕಾದೀನ್ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತೇ ಪುರುಷಾಯ ತಸ್ಮೈ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಂ ಅಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಜಯತ್ಯಾಶ್ರಿತ ಸಂತ್ರಾಸದ್ವಾಂತ ವಿದ್ವಂಸನೋದಯಃ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯ ಪರಮವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರಃ. ಸರ್ವೇಭ್ಯಃ ನಮಸ್ಕಾರಃ. ಮಹಾವೀರ ವೈಭವತ್ನುಡಿಯ ಉಪನ್ಯಾಸತ್ರ ಇನ್ನಿಕ್ಕಿ ಮಂಗಳ ಶ್ಲೋಕಂ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮೊದಲ್ ಚೂರ್ಣಿಕೆಯುಡಿಯ உபன்யாசத்தை நாம் பார்க்கலாம். ரொம்ப பரிசிரமப்பட்டு பெரியவாழ் வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா ஒன்னு ஒன்றுத்துக்கும். எம்பெருமானுடைய எல்லா குணங்களையும் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு சூர்ணிக்கைகளிலும் வர்ணிக்கிறார். எவ்வளவு அழகான கத்தியம். நம்மால் முடிந்தவரை ஒவ்வொரு சூர்ணிக்கைகளாக ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு போலாம். எங்க இரண்டு மூன்று சூர்ணிக்கைகளை சேர்க்க முடியுமோ அங்க இரண்டு மூன்று சூர்ணிக்கைகளை சேர்த்துக் கொள்ளலாம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய விஷயமாக சுவாமி தேசிகன் கத்தியம் பண்ணியிருக்கார். மற்றவாள் கவியினுடைய ஒரு சாமர்த்தியமே தான், மற்றவாள் யாரும் பண்ணாதது தான் பண்ணணும், இருந்தால் ஏற்கனவே இருக்கு அப்புறம் எதுக்கு பண்ணணும்னு சொல்லிடுவான் காளிதாசன். வால்மீகி பகவான் தசரதனுடைய சரித்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு பண்ணார், காளிதாசன் திலீபனுடைய சரித்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு பண்ணான். ரொம்ப அழகா பண்ணான் பவபூதி உத்தரராம சரித்திரம்னு சொல்லி ரொம்ப அழகா பண்ணான். சம்பு ராமாயணம் போஜராஜன் அவன் ஒரு தனி சைலியில பண்ணான். கம்பன் தமிழில் மிக அழகாக ராமனுடைய திரு அவதாரத்தை வால்மீகி பகவான் போன பிரகாரம் பண்ணார். மற்ற புராணங்கள்லையும் வால்மீகி பகவானாலே அருளி செய்யப்படாத சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தால் சுவாமி தேசிகன் இவர்கள் எல்லாரும் சொன்ன விஷயத்தையும் எடுத்துட்டு கத்தியமாக இதை அருளி செய்திருக்கார். அதுல முதல் சூர்ணிக்கை பார்த்தால் ஜெய ஜெய மகாவீரா, முதல்ல மங்களமாச்சு. ஜெயத்யாசிரித்த சந்திராச, கண்முன்னே இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், ஜெயதி அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த பதம் இருக்கே வெற்றி அப்படின்ற பதம், விஜயம் அப்படின்ற பதம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு சர்வதா நிலைத்து இருக்கட்டும் அப்படின்னு பல்லாண்டு பாடுறார். நம்முடைய சித்தாந்தமே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுற சித்தாந்தம். வேதாந்த தேசிகரே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்னு தான் இன்னி பர்யந்தம் பிரதி தினம் நாம சொல்லிட்டு இருக்கோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு ஆழ்வாருக்கும் பல்லாண்டு பாடி, ஆழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார். ஏன் வால்மீகி பகவானே தன்னுடைய கிரந்தத்தினாலே பலம் விஷ்ணோகோ பிரவர்த்தாம்னு, விஷ்ணுவுக்கு ஒரு பலம் உண்டாகட்டும் இந்த ராமாயணத்தினாலேன்னு சாதித்தார். அப்படி மங்களத்தை ஜெயத்யாசிரத்தன் பண்ணிட்டு இங்க ஒவ்வொரு குணங்களாக வர்ணிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சுவாமி தேசிகன் வீரம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு குணத்தை, வீரியத்தை வர்ணிக்கிறார். பராக்கிரமம், எதிரிகளும் இவனுடைய ஒரு வீரத்தை புகழ்ந்து பேசினால் அந்த குணம் போற்றத்தக்கது. மாண்டால் ராவணன் நினைக்கிறான், தம் வந்தே ராகவம் வீரம் நாராயண மனாமயம்னா, எஸ்ய விக்ரமம் ஆசாத்திய ராட்சசா நிதனங்கதாக தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம். வீரராகவன்ற திருநாமத்தை முதல் முதல் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ராவணன் தான் சூட்டினான். திருவள்ளூர்ல சயன திருக்கோலத்தில் எழுந்தவள் இருக்காரு, அந்த திருநாமத்தை ராவணன் தான் சூட்டினான் பெருமாளுக்கு, ராகவம் வீரம். எப்படின்னா சர்வஸ்மாத் பரத்வம் இருக்கே இந்த குணம், அதே மாதிரி ரக்ஷகத்வம்ன்ற குணம், இதெல்லாம் புருஷோத்தமனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுக்கு விளங்கிறது அப்படின்னா வீரியம் இருந்தால்தான் விளங்கும். ஏன்னா மற்ற குணங்கள்லாம் வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குணத்தை வர்ணிக்கணும். பிரிவால் வியாக்கியானத்தை சொல்ற தாத்பரிய லிங்கம் இருக்கு, அது ஆறு விதமா சொல்லியிருக்கா. உபக்ரம உபசம்ஹார உபக்ரம உபசம்ஹார உபசம்ஹார அபியாச அபூர்வதா பலம் அர்த்தவாதோ உபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயன்னு இந்த தாத்பரியத்தில் ஆறு விதமா சொல்லியிருக்கா. அதுல எம்பெருமான் ராமன் எம்பெருமான் அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணியிருக்கான். யாரவன்னா சகல ஜென்ம ஜெகத் ஜென்மாதி காரணமா இருக்கக்கூடியவன், அண்ட சராச்சரங்களையும் வைகுந்தத்துக்கு ஏத்தினர்லே ஆழ்வார், அப்படி அண்ட சராச்சரங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன். அவன் எப்படிப்பட்டவன், சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடியவன், இருப்பிடமா இருக்கக்கூடியவன், அகில உபனிஷத் உபனிஷத் ஏகவேத்தியமா இருக்கக்கூடிய எல்லா உபனிஷத்துகள்லையும் சொல்லக்கூடிய பெருமாள் அவன்தான், முமுட்சுக்களுக்கு தேயமா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட வைகுண்டாதிபதியான வைகுண்ட லோகாதிபதியான ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதரித்திருக்கிறான்றதை காட்டுறதுக்காகத்தான் வால்மீகி பகவான் வேதோப பிரம்மணார்த்தாய தவ அக்ரஹாயத பிரபுன்னு சொன்னார். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே தவள், வேதத்துல காட்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நடத்தையானது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் வால்மீகி பகவானாலே காட்டப்பட்ட சக்கரவர்த்தி திருமகனுடைய குணங்கள் நம்மளால் நம் குணங்களாலே நாம் உபனிஷத்தில் பிரதிபாதிக்கப்பட்ட பிரம்மத்தினுடைய நடத்தையை புரிஞ்சுக்கலாம். சர்வசக்தன் சர்வசரண்யன் சர்வஸ்மாத் பரன் இதெல்லாம் உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. சர்வசக்தன் யாருன்னு கேட்டால் கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சயுகே, எவனை கண்டால் தேவர்களும் நடுநடுங்குவார்களோ அவன் சர்வசக்தன். சர்வசரண்யன் அப்படின்னா அபயம் சர்வபூதேபியா ததாமியே தத் விரதம் மம. அதனால உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய நடத்தைய புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது வேதாந்தம். ஆனால் ராமாயணத்திலே பகவான் வால்மீகியாலே காட்டப்பட்ட ராமன் விஷயமாக நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய குணங்கள் நம் கண் முன்னாடி நிற்கும் ராமனால. அப்படி குணங்களை சொல்லக்கூடிய இந்த பிரகரணத்துல முதல் முதல் சொல்லக்கூடிய குணம், ஏன்னா வால்மீகி பகவானே நாரதர் பார்த்து கேட்கும்பொழுது கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு தான் கேட்டார். சாம்பிரதம் லோகே இந்த லோகத்துல குணவான் யாருன்னு சாமான்யமா கேட்டார், குணங்களை உடையவன். குணம் அஸ்மின் அஸ்தீதி குணவான். அதுக்கு பதில் சொல்லும்பொழுது நாரத பகவான் நியதாத்மா மகாவீரியான்னு சொல்றார். எடுத்த உடனே இந்த கேள்விக்கான உத்தரம், அப்போ ரெண்டு பேரும் எங்க ஈடுபட்டிருக்கா அப்படின்னா ராமனுடைய வீரத்துல முதல் முதல் ஈடுபடுறான். அப்ப இருக்கக்கூடிய குணங்கள்ல முக்கியமான குணம் எதுனா வீரியம் பராக்கிரமம், அதுதான் முக்கியமான குணம். அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்றார் இங்க, ஜெய ஜெய மகாவீரா மகாவீரா அப்படின்னு சம்போதனை பிரதமையில கூப்பிடுற ஜனகன் மிதிலா நகரத்துக்கு விஸ்வாமித்திரரோட ரெண்டு பேரும் போறா. அப்ப போகும்பொழுது பார்த்தால் முதல் முதல் ஜனகன் பார்க்கிறான், இவா ரெண்டு பேரும் பார்த்து இமௌ குமாரோ பத்ரந்தே அப்படின்ற இப்படி வராள இவா ரெண்டு குமாரளும் யாரு? அதுவும் அங்க அந்த பிரகடனத்தை வாசித்தால் ரொம்ப நல்லா இருக்கும். குமாரவியோ பாவக்கின்னு வேற சொல்றான் அந்த இடத்துல. கஜ சிம்மகதி வீரவுன்றான். எப்படி விநாயக பெருமானும் முருகனும் சிவபெருமானுக்கு இரண்டு பிள்ளைகளாக லோகத்துல இருக்காலும் அப்படிப்பட்டவர்னே சொல்றார் வால்மீகி பகவான். அப்படிப்பட்ட இந்த இருவர்கள் குமாரவிவ பாவக்கி. அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்டவர்கள்லாம் ராமனுடைய குணத்தை வர்ணிக்கும் பொழுது ஜெயதாம் ராகவ சங்கே அப்படின்னு ராகவனிடத்திலே இருக்கக்கூடிய எண்ணற்ற குணங்களை சமூகமாக வர்ணித்தார்கள். ஆனால் சுவாமி தேசிகன் ஒருபடி மேல போய் சாமூகிக்கமாக வர்ணனம் இல்லாமல், சாமூகிக்கனா மொத்தமா வர்ணிச்சுட்டு போகாமல், பிரத்யேகம் ஒவ்வொரு குணங்களாக எடுத்து இந்த ரகுவீர கத்தியத்தில் வர்ணிக்கிறார். அப்படி பிரத்யேகம் ஒவ்வொரு குணங்களாக வர்ணிக்கும் பொழுது முதல்ல வர்ணிக்கக்கூடிய இந்த குணமானது வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குணம். குணவான், குணத்தை உடையவன். எந்த குணத்தை உடையவன்? வீரியம் என்ற குணத்தை உடையவன். சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ஜெய ஜெயன் ஒரு மகாவீரா அப்படின்னு ஆரம்பிக்கிறாமோ இல்லையோ, ஏன் ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய எல்லா சூர்ணிக்கைகள்லயும் இந்த ஜெய ஜெய அப்படின்ற பதத்தை நாம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித்த நிக்கில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா அப்படி சொல்லும்பொழுது, ஜெய ஜெய மகாவீரா ஜெய ஜெய மகாதீர தௌரேயா அப்படி சொல்லிக்கணும். ஏன்னா மகா வீரியமான குணங்கள், அதாவது மஹ்யத்தே பூஜ்யத்தே இது மகான்னு சொன்னான் வியாக்கரணத்தை சொல்லும்பொழுது. விகாரம் அடையாமல், தான் விகாரம் அடையாமல் எதிரிகளை விதவிதமாக விகாரம் ஆகும்படி பண்ணக்கூடியவன். விகாரம்னா மாற்றம் அர்த்தம். நடுநடுங்க வைக்கிறவன், யாருக்காகவும் தன்னை தாழ்த்திக்க மாட்டான், ஆனால் எதிரிகளை நடுநடுங்க பண்ணுவான். அதனால கிள்ளி கலைந்துருவேன்ற சுக்ரீவா உன்னுடைய ஒரு துணையினால மட்டும் நான் ராவணனை ஜெயிச்சிருவேன் எண்ணம் கிடையாது. நீ இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் நகத்தால கிள்ளிடுவேன் ராவன், எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. அப்படிப்பட்ட வீரியம், யாரை நம்பியும் இல்லை, தன்னை தாழ்த்திக்க வேண்டும். வீரத்துவத்தை வெளிப்படுத்துறான். அதுவும் சத்ருக்களாலே ஒரு ஜனரஞ்சகமா இருக்கக்கூடிய, ரஞ்சகம்னா அழகாக இருக்கக்கூடிய அர்த்தம். ஒரு விக்கிரகத்தினால ஆக்கர்ஷிக்கப்பட்டவன் ராமன். இவனுடைய திருமேனியை பார்த்தாலே எல்லாருக்கும் அவ்வளவு ஆசையா இருக்கு. அதனால்தான் மகர்ஷிகள்லாம் பிரார்த்தித்தா, உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியுமான்னு பிரார்த்திச்சா. ஆலிங்கனம் பண்ணிக்க முடியுமான்னு பிரார்த்திச்சால் அடுத்த ஜென்மத்தில தான் வரணும்னு சொல்லி அடுத்த யுகத்துல அவர்கள்லாம் கோபியர்களாக அவதரித்தார்கள்னு புராணங்கள் சொல்றது. அப்போ பத்ரம்தே அப்படின்னு ஜனக மகாராஜன் ஏன் சொன்னா அப்படின்னா, இவர்கள் இந்த இவர்களுடைய வீரத்தை நினைக்கும் பொழுது இவர்களுடைய திருஷ்டி பற்றுமோ, மற்றவர்கள் மேல் இருக்கு, மற்றவர்களாலே இவர்களுக்கு திருஷ்டி பற்றுமோ அப்படின்றதுனால திருஷ்டி தோஷத்தை கழிக்கிறதுக்காகவே ஜனகன் பத்ரம்தேன்னு சொன்னான். அதே தான் இங்க சுவாமி தேசிகன் ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு கண்ணச்சிலானது பற்றுமோ அப்படின்னு திருஷ்டி பட்டுடுமோன்ற பயத்தினாலே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ஜெய ஜெய மகாவீரா ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. ஆகையினால இந்த முதல் குணம் வீரியம் அப்படின்ற குணமானது, இந்த வீரத்துவம் அப்படின்ற இந்த மகாவீரனா இருந்தால் மட்டும்தான் இந்த திருஷ்டி தோஷமானது வராது அப்படின்ற ஒரு கருத்துல சுவாமி தேசிகன் இந்த குணத்தை நிரூபித்தார் தாசன். நாளைக்கு பார்க்கலாம்.